பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோட்டி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோட்டி நூறாயிரம் பல்லாண்டு மல்லாண்ட திங்கோள் மணிவண்ணா மல்லாண்ட திங்கோள் மணிவண்ணா திருக்காப்பு மல்லாண்ட திங்கோள் மணிவண்ணா உன் சேவடி சௌவி திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாயின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சூடராழியும் பல்லாண்டு படை போர்புக்கு முழங்கும் அப்பாஞ்சரண்யமும் பல்லாண்டே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரல் வந்து மண்ணும் மனமும் கொள்மில் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம் ஏழாட்காலும் பழி பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு ஏடு நிலத்திலிடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து ஏடு நிலத்திலிடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம் பொழில் வந்தொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரியனமோ நாதாயனாயவென்று பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு அண்ட குலத்து கதிபதியாகிய சூரரிரா கதரை அண்ட குலத்து கதிபதியாகிய சூரரிரா கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடி கேசன் தனக்கு இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடி கேசன் தனக்கு தொண்ட குலத்திலுள்ளி வந்தடி தொழுது ஆயிரம் நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு எந்த தந்தை தந்தை தந்தை தம்மூத்தப்பன் ஏழ்படிக்கால் தொடங்கி வந்து வழி வழியாற்றுகின்றோ திருபோண திருவிழவு எந்தை தந்தை தந்தை தந்தை தம்மூத்தப்பன் ஏழ்படிக்கால் தொடங்கி வந்து வழி வழியாற்றுகின்றோ திருபோண திருவிழவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியணை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு தீயிர் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்த்திது சக்கரத்தின் கோயிர் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடியாச்சைகின்றோம் தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடியாச்சைகின்றோம் மாய பொறுபடை வாழலை ஆயிரம் தோழும் பொழி குருதி பாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு நீயடை நல்லதோர் சோறும் நியத்தமும் அத்தாடி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் நீயடை நல்லதோர் சோறும் நியத்தமும் அத்தாடி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோ சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக வல்ல பையுடைநாக பகை கொடியாளுக்கு பல்லாடு கூறுவனே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு உடுத்து களைந்த நின் பீத்தக வாடை உடுத்து கலத்ததுண்டு உடுத்து களைந்த நின்பீத்தக வாடை உடுத்து களத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடே களைந்தன சூடுமி தொண்டர்களோ விடுத்த தீசை கருமம் திருத்தி திருவோட திருவிழவில் படுத்த பைநாகனை பழி கொண்டாளுக்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு என்னாள் எம்பெருமான் முந்தனுக்க காக்க அடியோமென்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தது கார் என்னாயெம்மெழுமார் உந்தனுக்கு அடியோமென்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தது கார் சின்னாள் தோற்றி திருமதுரையுள் சிலை குளித்து ஐந்தலைய பைநாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு அல்வழக்கொன்றுமில்லா அணி கோட்டியர் போர் அபிமான துங்கன் செல்வனை போலே திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையார் நமோ நாராயணாயவென்று நாமம் பல பரவி பல்வதையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே அல்வழக்குன்றுமில்லா அடி கோட்டியர் போர் அபிமான துங்கன் செல்வனை போலே திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாயவென்று நாமம் பல பரவி பல்பதையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்கமெனும் வில்லாண்டால் தன்னை வில்லி புத்தூர் விஷ்ணு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரை பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தே சுவர் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்கமெனும் வில்லாண்டான் தன்னை வில்லி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தே சுவர் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே.